வங்க கடல் கடந்த மாதவன் கேசவனே, வங்க கடல் கடந்த மாதவன் கேசவனே, திங்கள் தீருவத்து செயலையார் செண்டிலஞ்சி, திங்கள் தீருவத்து செயலையார் செண்டிலஞ்சி, அங்கப்பறை கொண்ட ஆற்றில் நீ புதுவை, அங்கப்பறை கொண்ட ஆற்றில் நீ புதுவை, பஞ்சமல தண்டறியல் கட்டறிதான் கோதை சொன்ன, பஞ்சமல தண்டறியல் கட்டறிதான் கோதை சொன்ன, சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பமே, சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பமே, இங்கு பரிசுரைப்பார் இரண்டு மாதவைத்தோ.